இவ போய் சொல்லுந்தர், இவெல்லாம் போய் சொல்றேன். நான் அப்போ அகஸ்தர் சொல்றேன், இப்பதான் நான் ரொம்ப நாளா நினைச்சிருந்து அவ வந்துட்டாள்னா இன்னும் என்னத்துக்கு நாய் பண்ற, உடனே சீக்கிரமா அனுப்புனேன். இவா மூணு பேரும் போனேன், அங்க போய் பார்த்தா இடம்லாம் இருந்துட்டு இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்தானம்லாம் இருந்துட்டு இருக்கான். இதெல்லாம் பெரிய யாகம் பண்ண இடம் அது. அந்த ஒவ்வொரு ஸ்தானத்தையும் பாக்குற, சோமஸ்தம் விஷ்ணு ஸ்தானம் மகேந்திரத்தை ஸ்தானம் செய்வ விவசதான் சோமஸ்தானம் பகஸ்தானம் ஸ்தானம் கௌபேரமேவச்சம் தாத்துரு விதாது ஸ்தானம் ச வாஜோஸ்தானம் ததைவச்ச சப்தரச பிராஜாபத்தியம். அகஸ்தர் கணக்கு ஹோமம் பண்ணேருனாக்கா இந்த 17 பேரும் வந்து அவருக்கு நேர வந்து வாங்கிட்டு போறாங்க. அவளுக்கு அது அந்த குடுக்கிற வரைக்கும் உட்காந்துக்கிறதுக்கோசரம் ஒரு இடம் இருந்துருக்கு, அந்த இடத்துல அவள்லாம் உட்காந்துட்டு இருக்காளோ அதுக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஸ்தானம். அப்படி அகஸ்தரோட தபசுனுடைய மகிமை அப்பேற்பட்டது. இவர் போறா, இவ மூணு பேரும் விழுந்து சேவிக்கிறாளாம், சேவிச்சுட்டு ஏதோ இது மாதிரி 12 வருஷம் ஆயிட்டு இன்னும் ஒரு வருஷம் 2 தான் இருந்துட்டு இருக்கு, இந்த 1 வருஷம் 2 வருஷம் காலம் இப்படி இந்த இடத்துல கழிச்சிட்டு போலாம்னு நாங்கெல்லாம் வந்திருக்கோம் நேரம். அப்போ அகஸ்தர் சொல்றாராம், அது பத்தி இருக்கல இங்க இருக்கிறத நான் வேணான்னு சொல்லல, ஒரு இந்த உனக்கு ஒரு தரம் நான் சொன்ன. அன்னைக்கு பரசுராமர் கொடுத்த அந்த வைஷ்ணவமான தனுஷ் இருக்க, அதான் அன்னைக்கு வருணன் கொடுத்த அருள்யராமன், அதை கொண்டு போய் இங்க வந்து அகஸ்தியர்ண்ட வருணன் கொடுத்துட்டான். அந்த தனுஷை இவருக்கு மறுபடியும் இவர் கொடுக்கிறாராம் அகஸ்தியர். இதை கொடுத்துட்டு இங்க இருக்கிறது இருக்கட்டும், இங்க இருந்து பஞ்சவட்டி இருக்கு, அந்த பஞ்சவட்டியில போய் நீ இருந்து பண்ணு, ஆகையில இங்க இருக்கவானா அந்த இடத்துல உனக்கு வந்த காரிய சித்தி ஆகும், நீ அவதார சமாபனம் அவதாரத்துக்கு எந்தக்காக அவதாரம் பண்ணேரோ அது நினைச்சிட்டு இருக்காரு, அதை சொல்லக்கூடாது வெளியில, ஆகையில உனக்கு காரிய சித்தி ஆகும் பஞ்சவட்டியில போய் நீ இருந்துக்கோ அப்படின்னுட்டு அங்கிருந்து பஞ்சவட்டிக்கு போனேறான். பஞ்சவட்டியில போனாக்க பஞ்சவட்டியில ரொம்ப ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கான். அக பஞ்சவட்டியும் கச்சன்னே அந்தராரகுநந்தனா ஆசசாத மகாகாஜம் கிரதம் பீம பராக்கிரமம். பஞ்சவட்டிக்கு போற வழியிலேயே ஒரு பெரிய ஒரு கழுகு, யாரு ஜட்டாயு தான், அந்த ஜட்டாயு பாக்குற இடம் ஜட்டாயு. அந்த கழுகு இருக்க இவா மூணு பேரையும் பார்த்துட்டே பார்த்து இவா போயிட்டே இருக்கா, இவா பின்னாடியே பார்த்துட்டே பின்னாடி பார்த்துட்டே போயிட்டு இருக்கான். இது என்னடா இது, என்ன பாத்துட்டு இருக்க, இது போயிட்டு இருக்க, என்னது தெரியலையே, சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கலாம், முன்ன போறது பின்ன போறது, முன்ன போறது பின்ன போறது, இவன் மூணு பேரையும் பாத்துட்டே இருக்கான். திடீர்னு கொஞ்சம் முன்ன வந்து இறங்கி நின்றுட்டான். இவருக்கு நடுவுல நின்றுட்டு அந்த கழுகு கேக்குறதான், நீ யாரு தசரதருடைய பிள்ளையா நீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு கேக்குறான். என்ன இது இப்படி சொல்ற? ஆமா, நான் தசரதருடைய நண்பன், நானு தசரதருடைய சகாவா இருந்தபடினாலும் உங்களை முகச்சாட தெரியறது, நீங்க தசரதருடைய பிள்ளையான்னு தெரியிருந்தாள். எப்ப பார்த்தாலும் பயம் காட்டுல எல்லாம், எந்த ரூபத்துல எந்த ராட்சசன் இருக்கானோன்னு ஒரு எண்ணம். இவ்வளவு பெரிய கழுகா இருக்கிறத பார்த்த உடனே நீ என்ன ராட்சசன், யாரு உன் பேரு என்ன தெரியுமா அப்படின்னா, அது சிரிச்சுட்டே சொல்றான் மதுரையா வாச்சான்னு. அது ஒரு இனிமையான குரல்ல சொல்லச்சே, அகம் வயசியம் வயசம் பிதராத்மனஹா, உன்னுடைய தகப்பனாருடைய நண்பனாக என்னை அறிந்து கொள் மாம் அருவித்தி என்று சொல்றாராம். அதாவது ஜடாயு தசரதருடைய நண்பன், நீ இந்த காட்டுல இருக்கிற வரைக்கும் உனக்கு என்ன சகாரம் பண்ணுமோ உங்களுக்கு நான் எல்லா சகாரமும் பண்றேன், உங்களோட கூடயே நானும் வரேன், நானும் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஜட்டாயு சொல்றா. அந்த ஜட்டாயுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அந்த பஞ்சவட்டிக்கு போற, பஞ்சவட்டிக்கு போனா ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கு. கோதாவரி நதி அந்த பக்கம் போறது, இந்த பக்கம் எல்லாம் அதி ரமணீயமான ஒரு சோலையோட ரொம்ப அழகா இருந்துட்டு இருக்கான். சரி, இனிமே இங்கதான் தங்கணும்னு ஏற்பட்டு போச்சு. இருக்கிற காலத்துல இந்த இடத்துல தங்கலாம், இங்க ஒரு பர்ணசாலை, சித்திரக்கூட்டத்துல ஒரு பர்ணசாலை அமைச்ச மாதிரி லட்சுமணா ஒரு பர்ணசாலை அனுப்பிக்கணும். அந்த பர்ணசாலை எப்படி இருக்கணும், ரமே தயத்ர வை தேகி தொமகன் செய்வ லக்ஷ்மண தாதிருஷோ திருஷ்யதாம் தேசா சன்னிகிருஷ்ட ஜலாசய. சீதைக்கு உனக்கு எனக்கு எல்லாருக்கும் எந்த இடம் சந்தோஷமா இருக்குமோ அந்த இடத்துல ஒரு பர்ணசாலை நீ சொல்லு. வனராமாண்யகம் எத்ர ஜலராமாண்யகம் ததா சன்னிகிருஷ்டஞ்ச யஸ்மிஸ்து சமீத் புஷ்ப குசோதகம். அந்த காட்டுனால அழகா இருக்கிறதுக்கு, ஜலங்கள் ஜலம் பக்கத்துல இருக்கிறதுனால அழகா இருக்கிற மாதிரி எல்லா இடமா பார்த்து எந்த இடம் அழகா இருக்குன்றதோ அந்த இடத்துல நீ வந்து நமக்கு ஒரு பர்ணசாலைய கட்டுன்னு உடனே லட்சுமணன் பாக்கிறார். பார்த்துட்டு ராமர் காலில் விழுந்துடுறான், அந்த வில்லு விழுந்துடுறான். அப்படி சீதையை பார்த்துட்டே ராமர் காலில் விழுந்துடுற, என்ன நீ என்னடாச்சு ஏன் இப்படி விழுந்துருக்க கேக்குறான். கேட்டா அதுக்கு பதில் சொல்றாம், என்ன அண்ணினா ஆக்கிட்டே அப்படின்னு ராமேண லக்ஷ்மண சம்சய சங்கதாஞ்சலி சீதா சமக்கம் காக்குஸ்தம் இதம் அப்ரவீத் பரமானஸ்மி காக்குஸ்தா ஸ்வய வருஷசதம் ஸ்திதே ஸ்வயம் துருசிரே தேசே க்ரியதாமிதி மாம் வத. பரமானஸ்மி காக்குஸ்தா, ராமா நீ உனக்கு தெரியாதா, நான் என்ன, நான் என்னுடைய உன்னுடைய சேஷபூதம், அந்த சேஷபூதமாக இருந்திருக்கிற வஸ்துக்கு தனக்குன்னு ஒரு அனுபவம் கிடையாது. நம்மளுடைய ஆளுகைக்கு உட்பட்ட வஸ்து இந்த ஃபேன் இருந்திருக்கு. இந்த ஃபேன் சுத்துறது, ஏசி சுத்துறதுன்னாக்க அந்த ஃபேனுடைய செயல் இருக்க அதனால வரக்கூடிய காத்தை ஃபேன் அனுபவிக்கல. யார் சுவாமியா இருக்காளோ அவ தான் அனுபவிக்கிறா. ஏசி போட்டிருக்கோம்னாக்கா அதனால ஜில்லுது இருக்குன்னாக்கா அந்த ஜில்லுப்பு குளுமையை யார் அனுபவிக்கிறா, அந்த ஏசி அனுபவிக்கல, அதனால வரக்கூடிய நாம தான் அனுபவிக்கிறோம். ஆகையால இது வந்து அச்சேதன விஷயத்துல, சேத்தன விஷயத்திலையும் நம்மளுடைய ஆளுகைக்கு உட்பட்டவாளாக இருந்திருக்கிற சேத்தனன் நமக்கு சிசுரூஷ பண்ணாள்னாக்க அந்த சிசுரூஷனுடைய பலனை யார் எஜமானனோ அவன் தான் அனுபவிக்கிறான். தவிர எனக்கு காலை பிடிச்சு விடுறா கையை பிடிச்சு விடுறா அப்படின்னு சொன்னாக்க அந்த காலை பிடிச்சு விடுறதுனால கையை பிடிச்சு விடுறதுனால வரக்கூடிய சுகம் நமக்கு தான் வருதே தவிர அவளுக்கு வரல. அந்த மாதிரி நான் உனக்கு பரவானாக இருந்திருக்கேன், உனக்கு சேஷபூதமாக நான் இருந்திருக்கேன். இந்த இடத்துல போய் உனக்கு சந்தோஷமா இருக்கிற இடத்துல ஒரு ஆசிரமத்தை நீ கட்டுன்னு சொல்லி சொல்றிய, என்னை தனிமைப்படுத்திட்டியேப்பா ராமா அப்படின்னு சொல்லி சொல்றேனா. ஏவ முக்தஸ்து ராமேண லக்ஷ்மண சங்கதாஞ்சலி சீதா சமக்ஷம் காகுஸ்தம் இதம் வதனம் அப்ரவீத். சீதா சமக்ஷம், என்னுடைய கைங்கரியத்துக்கு பிரதிசம்பந்தியாக இருந்திருக்கிறவ, யாருக்கு நான் கைங்கரியம் பண்றேன்னா உனக்கும் சீதைக்குமா இருந்திருக்கிற திவ்ய தம்பதிகளுக்கு தான் நான் கைங்கரியம் பண்றேன். ஆகையில அவ ரெண்டு பேரையும் பார்த்து சொல்ற வார்த்தையா சொல்ற, கிரியதாமிதி மாம்பதம், கிரியதாமிதி மாம்பதம்னு சொல்ற, நிருபபோதமாக இருந்திருக்கு. கிரியதாம் செய் அப்படின்னு சொன்னாக்கா எத்த செய்யன்னு சொல்லணும் இல்லையோ, இதை எடுத்து போடு அதை எடுத்து போடு அப்படின்னு எதனா ஒரு காரியம், ஒரு காரியத்தை செய்யணும் சொன்னா என்ன காரியம்னு சொல்லிதான் அந்த கிரியதான் அந்த கிரியாபதத்தை சொல்ல முடியும். ஒண்ணுமே இல்லாத கிரியாபதம்னா நீ எத்த சொன்னாலும் செய்யறதுக்கு நான் சித்தமா இருந்திருக்கேன்னு அர்த்தம். கிரியதாம் இது மாம்பதாம், அப்போ நீ சொல்லு ஸ்வயம் துருசிரே தேசே, உனக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ அந்த இடத்துக்கு நீ என்ன பண்ணணும்னு சொல்றியோ அத்தை நான் பண்றேன், என்ன இந்த மாதிரி தனிமைப்படுத்தாதுன்னு லக்ஷ்மணர் சொல்றா. சீதா சமக்ஷம் காகுஸ்தம் இதம் வதனம் அப்ரவீத், பரமானஸ்மி காகுஸ்தம் த்வயி வருஷசதம் ஸ்திதே. இன்னைக்கு மாத்திரம் இல்ல, எத்தனை வருஷம், நூறு வருஷம்ன்றது அனந்தம், முடிவு இல்லாத அர்த்தம். எத்தனை வருஷம் இருந்தாலும் கூட உன்னிடத்துல பரவானாக தான் இருந்திருக்கேன், உனக்கு சேகபோதமாக தான் நான் இருந்திருக்கேன், என்ன பிரிச்சு பேசாதையும்னு சொல்லி சொல்றாராம். அப்போ ராமருக்கு இந்த வார்த்தையை கேட்ட உடனே சந்தோஷம், சந்தோஷமா என்ன சொன்னார், இந்த இடத்துல இந்த இடத்த காண்பிச்சு இந்த இடத்துல பர்ணசாலை அமையன்னு சொன்னேரான். அந்த பர்ணசாலையை ஃபர்ஸ்ட் கிளாஸா கட்டி முடிச்சுட்டேரான். அவர் அதை பார்த்த உடனே அப்படியே கையை அணைச்சி அப்படியே லக்ஷ்மணன் அணைச்சுக்கிறான். சுசம்ஹிஷ்டா பரிஸ்வஜ்ய பாஹுப்யாம் லக்ஷ்மணம் ததா அதிஸ்னிக்தஞ்ச காடஞ்ச வசனஞ்ச ப்ரவீதி பிரீதோஸ்மிதே மகத்கர்ம த்வஜா கிருதமிதம் பிரபோ பிரதேயோ என் நிமித்தம் தே பரிஷ்வங்கோ மயா கிருதா. நீ பண்ணிருக்கிற காரியத்தை பார்த்த உடனே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கு, ஆகையாலதான் ஒன்னா அணைச்சிக்கணும்னு தோணுச்சு, கட்டி அணைச்சிக்கிறேன், வேற என்ன நான் பண்ணு. பாவஜேன கிருதஜேன தர்மஜேன ஜலக்ஷ்மணன், உனக்கு தெரியாத விஷயம் ஒண்ணுமே கிடையாது லக்ஷ்மணா, உனக்கு பாவஜம் தெரியும், பாவத்தை என்னுடைய பாவத்தை தெரிஞ்சுக்க தெரியும். நீ உன்னிடத்துல என்னுடைய கிருதஜத்தையோடு இருந்துருக்க, தர்மத்தை தெரிஞ்சவனாக இருந்துருக்க, ஆகையால லக்ஷ்மணா ஒன்னு விஷயத்துல நான் ரொம்ப பிரீத்தமாக இருந்தது. ஸ்வயா புத்திரேன தர்மா ஆத்மா ந சம்ருத்தா பிதா மம. ஒரு அப்பா எப்படி இருப்பாரோ அப்படி நீ என்ன பாத்துக்க, யார் தம்பி பார்த்து அப்பாவாட்டா இருக்காருன்னு சொல்லி சொல்ற. இப்படி அந்த காலத்துல பகுகாலம் ரொம்ப அந்த இடத்துல பஞ்சவட்டியில ரொம்ப நாள் வாசம் பண்ணிருந்தேரான். இப்போ ஒரு ஹேமந்தத்து வந்துட்டு குளிர்காலம் வந்துட்டு அங்க கோதாவரியில போய் நிச்சயம் அவகாஹ ஸ்நானம் பண்றவா, அவகாஹ ஸ்நானம் பண்றதுக்கு போற, அந்த அவகாஹ ஸ்நானம் பண்ணச்சே போட்டோம்னாக்க அப்ப லக்ஷ்மணனுக்கு திடீர்னு பரதனுடைய ஞாபகம் வந்துருக்கோம். அவெல்லாம் இந்த கோதாவரியில போய் சீதா மட்டும் வந்துட்டு இருக்கோம், இங்கேயே இவ்வளவு குளிர்றது, தட்சிண தேசத்திலேயே இவ்வளவு குளிர்றது, சரையூர்ல போய் பரதன் குளிப்போம், பரதன் குளிக்கச்சே ஐயோ பாவம் பரதன் எப்படி பண்ணிருக்கன்னா, அத்தியந்த சுக சம்ருத்தா சுகுமாரோ கிமார்த்திதா கதம் ஸ்வபரராத்ரேஷு சரயூம் அவகாஹதே, அத்தியந்த சுக சம்ருத்தான் ரொம்ப ரொம்ப செல்லமா வளர்ந்தவர், தசரதரிலேயே கொண்டாடப்பட்டவர், தசரதர் மாத்திரம் இல்ல ராமருக்கும் செல்ல பிள்ளையாம் பரதன். ஆகையால இவருக்கு என்ன இவர் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் வித்தியாசமா இருந்த கூட சில ஆண்கள்ல பார்த்தோம்னா அந்த கடைசி குழந்தை வந்ததுன்னாக்க பெரியவாள் பெரிய குழந்தை எல்லாம் கடைசி குழந்தைய ரொம்ப லாலனம் பண்ணுவா, அப்பா அம்மா லாலனம் பண்றது காட்டிலும் அந்த பெரிய குழந்தைகள் லாலனம் பண்றது ரொம்ப அதிகமா இருக்கும். அது மாதிரி பரதன நீர் லாலனம் பண்ணிந்து அத்தியந்த சுக சம்பிரத அவர் போய் இன்னைக்கு போய் இந்த இடத்துல சரையூர்ல போய் இந்த குளிர்ல போய் குளிச்சுட்டு இருக்காரு. சுகுமாரஹா ஹிமார்த்திதா கதம் அபரராத்திரே அபரராத்திரி கார்த்தால ஆற வரைக்கும் வெயில் வர வரைக்கும் பார்க்க முடியாதான், பின்மாலேயே போயிடுறான். ஏன் பின்மாலே போறேன்னா உதயமாய் தீர்த்தா மாட்டு வந்தமானாக்க அந்த ஜனங்கள்லாம் இவரை பார்த்து பாரு இவாதான் ராமரை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டா இவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு வெய்ய போறாள்ன்னு பயமா பாவம் அவருக்கு. ஆகையால அங்க சொல்லச்சு கொஞ்சம் வேற விதமான அர்த்தத்தை பண்ற வியாக்கியானத்துல ஒரு புதுசா அப்பதான் விதவையானவள் மீதி மக்களிடத்துல கண்ணை பார்க்காமல் இருக்கிறதுக்காக பின்மாலேயே தீசா மாட்டு வர மாதிரி இவர் தீசா மாட்டு வரேன்னு சொல்லி சொல்ற, அது அது அந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒரு திருஷ்டாந்தம். அதாவது தன்னுடைய இத்த நிலைமைய பார்த்து இவ ஜனங்கள்லாம் நம்மள வெய்யறாளே வெய்யப்போறாளேன்னு நினைச்சிட்டு பயந்துண்டே போனேன்றத சொல்லி சொல்ற தர்ம. ஆனா அவர் எப்பேற்பட்டவர், தர்மஜ சத்தியவாதி சத்தியவாதிச்சேவோ ஜிதேந்திரியாம் வியாபிபாஷி மதுரோ தீர்க்கபாகோ அறிந்தமான்னு அந்த பரதனுடைய விசேஷத்தெல்லாம் சொல்லிட்டு வர இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அங்க பார்த்த உடனே அந்த இடத்துல நிச்சயம் ஒரு நாள் போய் தீசாமட்டு வந்து அந்த ஒரு ஆசிரமம் தான் இவர்தான் கட்டி வச்சிருக்கேன், ஆசிரமத்தை வாசல காத்தால சந்தியாவந்தனம் பண்ணிட்டு அங்க வாசல்ல உட்காந்துருக்கேன், ராமர் உட்காந்துருக்கேன், லக்ஷ்மணர் ஏதோ ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கேன், மேல என்ன பண்ணணுமோ அந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கேன், சீதா பிராட்டி உள்ள வந்து ஆசிரமம் அன்னைக்கு வந்ததுக்கு உண்டான கைக்கிற கலையை கிளிய பண்றதுக்கு உண்டானது அங்க அடுப்பு மூழ்கி கோலம் போட்டு மேல காரியத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காகும். இப்படி இருந்துட்டே இருக்கச்சே அங்கிருந்து ஒரு ராட்சசி வராது. அந்த ராட்சசி பார்த்தோம்னாக்க மோப்பம் பிடிச்சிட்டு வராளாம், அவ மனுஷனை சாப்பிடுறவன், அவளுக்கு ஆகாரமே மனுஷன்தான் வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த மனுஷன் எங்க இருக்கான, இந்த எலும்பு எறும்பெல்லாம் என்ன பண்ணும், தித்திப்பு எங்க இருந்தாலும் அங்க ஓடி வந்துடும், அதுக்கு மோப்பம் பிடிச்சிருந்து வந்துடும். அந்த மாதிரி இவளுக்கு ராட்சசியா இருந்தாலும் மனுஷால் எங்க இருக்கான்றது தானா தெரிஞ்சு போயிடும் அவளுக்கு, அதனால அவ அங்கிருந்து ஓடி வந்துட்டாலும் அங்க வந்து பாக்குறா. பார்த்தா இவ ரெண்டு பேரும் உட்காந்துருக்கா, ஒருத்தர் அங்க இருக்கா இங்க ஒருத்தர் இருக்கா, ரெண்டு பேரையும் பார்த்துட்டாலும் பார்த்த உடனேயே இவள் இடத்துல ஒரு காமம் வந்துடுதான். அவளுக்கு சூர்பனகன் பேரு, ராவணனுடைய உடன் பிறந்தவள் சகோதரியவோ. தீப்தாஸ்தஞ்ச மகாபாஹும் பத்மபத்ராயதே க்ஷணம் கஜ விக்ராந்த கமனம் ஜடா மண்டல தாரிணம் சுகுமாரம் மகாதத்துவம் பார்த்திவ வியஞ்சனான்விதம் ராமம் இந்தீவர சியாமம் கந்தர்ப சதிருஷப்ரபம் பபுவேந்திரோபமும் ராட்சசி காமூஹிதா சுமுகம் துர்முகி ராமன். யோ பாக்கறா பார்த்தா ராமர் எப்படி இருந்திருக்கேன், அது யாரு கண்ணா இருந்தாலும் பெருமாளுடைய அந்த திவ்ய மங்கள விக்கிரகம் அப்படியே இருக்கிறது தானே காண்பிக்கும், வேற என்ன காண்பிக்கும். அவர் அழகான திவ்யமங்கல திருமுக மண்டலத்தோடு இருந்திருக்கார், நீண்ட தோள்களை உடையவராக இருந்திருக்கார். மகாசத்துவம் பார்த்திவ வியஞ்சனாந்திதம் பத்ம பத்ராயதே தாமரப்பூ போன்ற திருக்கண்களை உடையவராக இருந்திருக்கார். அதை பார்த்து அந்த கண்ணு காமிச்சு கொடுக்கறது, இவர் சாதாரண மகரிஷி இல்ல, இவர் சாட்சாத் பரபிரம்மந்தான், அவர் கண்ணு காமிச்சு கொடுக்கறதான். சுகுமார் மகாசத்துவம் ஜடா மண்டலதாரீணம், இவர் ஜட்டையை தரிச்சுட்டு இருந்தாலும் சரி, மர உரியை தரிச்சுட்டு இருந்தாலும் இவருடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிச்சோம்னா இவர் ராஜா தான் தெரிவிக்கிறதாம். பார்த்திவ்யஞ்சனீதம் ராமம் இந்தீவர சியாமம் கந்தபம். பார்த்தா மன்மத மன்மதனாக இருந்திருக்கா, மன்மதனுக்கும் மன்மதனாக இருந்திருக்காரு. இவ்வளவு அழகா இருந்திருக்காரு, இவ்வளவு அழகா இருந்திருக்கோட ராவும் விரும்புறாளும். இவ்வளவு அழகா இருந்திருக்கிறது நாம விரும்புறதுக்கு அங்கதான் வால்மீகி தன்னுடைய கவித்துவத்தை காண்பிக்கிற ஒரு கான்ட்ராஸ்ட். இவளுக்கும் அவளுக்கும் இருக்கிற ஒரு எதிர் எதிர்த்தன்மை, யார் போய் யார விரும்புறதுன்றதுக்கு. இவள் சுமுகம் துர்முகி, பெருமாளுடைய திருமுகம் தாமரைப்பூ போல இருக்கு, ரொம்ப அழகாக இருந்துருக்கு. அவளுடைய முகம் எப்படி இருந்துருக்கு, துர்முகி பார்க்க சைக்கிள் அவ்வளவு குணங்கியா இருந்துருக்கா அந்த முகம். ராமம் விருத்தம் விருத்த மத்தியம் மகோதரி, ராமருக்கு வயறுன்றது எங்க இருக்குன்னே தெரியலையா, இடுப்புன்றதே எங்க இருக்குன்னே தெரியலையா. அவளுக்கு எப்படி இருக்குன்னா பெரிய தொப்பை, அந்த தொப்பையோட அவர் இருக்கலாம். விருத்த மத்தியம் மகோதரி விசாலாட்சம் விரூபாட்சி, பெருமாள் ராமருடைய திருக்கண்கள் விசாலமாக இருந்துருக்கு. இவளுடைய கண்ணு எப்படி இருக்குன்னா டேர கண்ணா இருந்துட்டு இருக்கான், இப்படி பாத்துட்டு இருக்கான். ரூபாட்சி சுகேசம் தாமிரமூர்தஜா, இவருடைய திருக்குழல் கற்றுகள் சுருண்டு சுருண்டு சுருண்டு பாக்கிறதுக்கே ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கான் ராமனுடைய முடி. அவளுது எப்படி இருக்குன்னா தாமிரமூர்தஜா, தாமிரம் செமட்ட படிஞ்சிருக்கு பாக்கிறதுக்கே சகிக்கலையாம். இப்பெல்லாம் என்ன பண்றான்னா இந்த இவ தலைப்புடைய கலர் அடிச்சு செமட்டையா ஆக்கிக்கிறா. அது செமட்டையா ஆக்கினா அது என்னமோ நல்லா இருக்குன்னு நினைச்சுக்கிறா அது இல்ல. ஆனா அந்த காலத்து இவளுக்கு அந்த கலர் அடிச்சுக்கிறதுலாம் அப்ப கிடையாது. அதையில அவள் கருப்பு கலர்லாம் அடிச்சுக்கல, இயல்பா என்ன இருக்கோ அதுவேதான் இருந்துட்டு இருக்கு. அவ தாமிரமூர்த்தஜா அப்படின்ற இவர் நல்ல கண்ணங்கரேல்னு சுருண்ட சுருண்ட கேசத்துக்கு, அதுக்கு எதிர அவளுக்கு என்னன்னா ஒரே செமட்ட தலையும் இப்படி மின்ன பாப்பா, அந்த முடியெல்லாம் பாதி பாதியா ஒன்னு போயிண்டு இப்படி மின்ன வைஞ்சிண்டு பின்னாடி வைஞ்சிண்டு இப்படி இருக்கான். அவளுக்கு அந்த மாதிரி இருந்துருக்கான். பிரிய ரூபம் விரூபாஸ்வரம் பைரவஸ்வனா, பிரிய ரூபம் அப்படி பார்க்கச்சேயே ஒரு ஆக்கர்ஷகமாக இருந்துருக்கு ராமனுடைய திருமேனி. இவள் பார்க்கச்சேயே கண்ணை மூடிக்கல மாதிரி இருந்துருக்காளாம், அப்படி ஒண்ணு இருந்துட்டு இருக்கான். விரூபா சுஸ்வரம் பைரவஸ்வனா, அப்படியே எவ்வளவு நாய்வானா கேட்டு இருக்கலாம் போல இருந்துட்டு இருக்கு. அவ பேன்னு கேட்டினா காதை மூடிக்கலாம் போல இருந்துட்டு இருக்கான், அப்படிப்பட்ட குரலோட இருந்துட்டு இருக்கலாம். தருணம் தருணா தருணம் தருணா விருத்தா தட்சிணம் வாம பாஷினி, இவர் இப்படி இருந்துட்டு இருக்க நித்திய யுவாவா இருந்துட்டு இருக்க, அவ கேள்வியா இருந்துட்டு இருக்காளாம். தட்சிணம் வாம பாஷினி, இவர் நேர்மையானவராக இருந்துட்டு இருக்கார், அவள் எப்பவும் குறுக்குல போறவளாக இருந்துட்டு இருக்காளாம். நியாய விருத்தம் சுதுர் விருத்தா பிரியம் அப்ரிய தரிசனா, எவ்வளவு சொல்லிட்டு வர இருப்பாருங்க. இவர் நியாயத்திலேருந்து தாண்டவே மாட்டார், அவளுக்கு நியாயம்னா என்னன்னே தெரியாதவள் அவள். அதே மாதிரி பிரியம் பாக்குறதுக்கு எல்லாம் பிரீத்தியாக இருந்துட்டு இருக்கவர், எல்லாருக்கும் நல்லதை சொல்றவர், அவளுக்கு அப்ரிய தரிசனா அப்படி இருக்கோ. அவ போய் இவளை ஆசைப்பட்டாளாம். ராட்சசி அந்த ராட்சசி போய் தாபச வேஷன்னு இருக்கிற ராமரை பார்த்து கேக்குறாளாம், நீ யாரு என்ன சமாச்சாரம், மீதி பேரா இருந்தா அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க மாட்டான். இவர் சொல்றாரு, நான் தசரதருடைய பிள்ளை, இவன் என் தம்பி, இவன் என்னுடைய மனைவின்னு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இது சொல்லத்துக்கிட்ட உடனே நீ யாருன்றத அவர் சொல்ற, அவர் கேட்கவே இல்லை இருந்தாலும் அவன் சொல்றார். நான் சொல்றேன், நான் வந்து என் பேர் சூர்கன் சூர்பனுக்கன் பேரு, நான் ராவணனுடைய தங்க, என்னால எங்க பார்த்தாலும் இந்த ரூப இந்த காட்டுல எங்க வேணாலும் சஞ்சரிக்க முடியும், ஆகையால நான் அவ்வளவு பெரியவன். ஆனா எனக்கு ஒரு தம்பி ஒருத்தன் இருக்கான், அவன் விபீஷணன் பேரு, ஆனா அவன் ராட்சச தேசித்தன் கிடையாது, ராட்சசனுக்கு உண்டான இயல்பு எதுவுமே இல்லாதவன் இருக்க, கரதுன்னு இருந்துட்டு இருக்க, அவளும் வந்து என்னுடைய தம்பிகள் தான். ஆகையால நான் சொல்றேன், இங்க இந்த சீதையை பார்த்துட்டு இவ்வளவு என்னத்துக்கு நீ வச்சுட்டு இருக்க, இவ்வளவு போய் கல்யாணம் பண்ணிட்டு மனைவியா இருந்துட்டு இருக்கான்னு சொல்றிய, இவ்வளவு விட்டுடும், நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன், நாம ரெண்டு பேரும் இந்த காட்டுல எதேச்சும் சந்தோஷமா நாம இருக்கலாம், ஆகையெல்லாம் இவ்வளவு விட்டுடு நாம போல உன்னை வந்துருன்னு கேக்குறாளாம். இமாம் விருபாம் மசதீம் கராளாம் நிர்ணதோதரீம் மனேன சகதே பிராத்ரா பட்சயிஷ்யாம் இமானுஷீம், இவாள விட்டுடுன்னு சொல்லி சொன்ன பிற்பாடு அப்ப சொல்ற இவ ராமர் சொல்றாராம். ஆனா இதுக்கு நான் வந்து மனைவியோட இருந்துருக்கவனாக இருந்துருக்கேன், அங்க மனைவி இல்லாதவனாக லக்ஷ்மணன் அது இருக்கான், அவனை போய் கேளு, அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அவனை பார்த்துக்கோ அப்படின்னா, கிருததாரோஸ்மி பவதி பார்யேயம் தயிதாமம த்வத்விதானாம் து நாரீணாம் சுதுக்கா சசபத்மதா. நான் மனைவியோட இருந்துருக்கே நீ என்ன கல்யாணம் பண்ணிருக்கோன்னு சொல்லி நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன்னாக்கா, உன்னால இன்னொரு மனைவி இன்னூத்தி என்ன பங்கு போட்டுக்கிறத உன்னால விரும்ப முடியாது, உன்னால தாங்கிக்க முடியாது. ஆகையில அந்த சபத்னத்தை ஒருத்தனுக்கு ஒரு மனைவி இருக்கச்சே அவனுக்கே இன்னொரு மனைவி ஆறுதுன்றது சில பேராலதான் தாங்கிக்க முடியும், சில பேரால தாங்கிக்க முடியாது, ஒன்னாலாம் தாங்கிக்க முடியாது. ஆகையில வாண்டா, மனைவி இல்லாத அவன் இருந்துட்டு இருக்கான், லக்ஷ்மணன் போன்னு இருப்போம். இங்க மனைவி இல்லாத இருக்கான்னு சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னாக்க, ராமர் பொய் சொல்ல மாட்டேன், கல்யாணமே ஆகாது இருக்கான்னு அர்த்தம் கிடையாது. கூட மனைவி வந்தவள் நான் கிருத்ததாரன் அப்படின்னாக்க, கூட மனைவியோட கூட நான் இருந்துட்டு இருக்கோன்னு அர்த்தமே தவிர கல்யாணமே ஆகாது ஒன்னு அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி அகிருத்ததாரகன்னாக்க கல்யாணமே ஆகாது ஒன்னு இல்ல, மனைவி கூட வராதவன்னு அர்த்தம். அப்படி அவனை போய் கேளுன்னா, அவ போய் கேக்குறாளாம், அவர் போய் லக்ஷ்மண கேட்டா அவ சொல்றாளாம், ஐயோ என்ன போய் கேக்குறிய, நானே அவருக்கு அடிமை, ராமனுக்கு அடிமை, ராமனுக்கு அடிமையா இருக்கிட்டு எனக்கு மனைவி ஆயிட்டேன்னா நீ எனக்கு அடிமை ஆயிடுவ, நாம ரெண்டு பேரும் ராமனுக்கு அடிமைத்தனத்தை தான் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஆயிடும், உன்னுடைய ஒரு பேச்சையா போற ஒரு நிலைக்கு இது சரிப்படாதுமா, நீ அவரையே போய் கேளு அப்படின்னுட்டாலும். ரெண்டு பேரும் திருப்பி திருப்பி சொன்னதை பார்த்தவொடனே அவளுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. சரி, இதுக்கெல்லாம் காரணம் இந்த சீதையினால தானே பண்ண மாட்டேன்ட்டு, சீதையை ஹிம்ச பண்ண ஆரம்பிச்சுட்டாளாம், சீதையை இப்பவே சாட்டுருவோம் நாம ஆரம்பிக்கிறாளாம். அப்ப ராமர் சொன்னேராம், விக்ரஹ்ய ராம குபிதஸ்ததோ லக்ஷ்மணம் அப்ரமீதே க்ரூரை ரணார்யை சௌமித்ரே பரிஹாச கதஞ்சன ந காரியா பஸ்ய வைதேஹீம் கதஞ்சித் சௌம்ய ஜீவிதீம். இவள்கிட்ட பரிகாசம் எல்லாம் பண்ணாத, யார் இந்த பரிகாசம் பண்ணலாமோ அவள்கிட்ட தான் பரிகாசம் பண்ணலாம். இவெல்லாம் மகா குரூரர், இவளோட பரிகாசம் பண்ணா தோபார் பார்த்துட்டே இருக்கு. இந்த நம்ம வைதேகி சீதையே ஹிம்ச பண்றா, இதுக்கு முன்ன ஒரு வழி பண்ணிடாப்பா லக்ஷ்மணான்னு சொல்றேனா, அவன் கையில கத்தியே வச்சுட்டு இருக்கேறப்பதான் இந்த கத்தியை எழுகிறேன், இவன் மூக்கை இங்க வாமான்னு சொல்லி கூப்பிடுறேன், கூட்டு அவ மூக்கையும் காதையும் அரைச்சிட்டு அனுப்பிச்சு வச்சுட்டேறான். அவ அத பார்த்தா அப்படியே அவள் பண்ணிட்டு சிவப்பணக்க என்ன பண்ணா அப்படின்னா, அங்கிருந்து போற பேன்னு அழுதுண்டு அந்த கரகுஷ்ணன் இருக்கிற இடத்துல போய் அந்த சபையில போய் விழுறா. அந்த சபையில விழுந்தாள்னாக்கா அப்போ சொல்லிட்டு வர, என்ன ஆச்சு என்ன ஆச்சு சொல்லிட்டாழேன்னு சொல்றான் கரணம் தூஷணும். அப்ப சொல்லிட்டாச்சு, யாரால உனக்கு இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் வந்தது அத சொல்ல அப்படின்னா, யாரால வந்ததுன்னா ராமரால வந்ததுன்னு தான் சொல்லணும். ராமரால வந்ததுன்னு சொல்லச்சு அந்த ராமர் எப்படிப்பட்டவரா இருக்கேன்றத சொல்லணும். அதான் அவ சொல்றான், யாரு தசரத சக்கரவர்த்தியினுடைய பிள்ளைன்னு சொல்லாமா, அத சொல்ல, தருணவு ரூப சம்பன்னவு சுகுமாரவு மகாபலவு புந்தரீக விசால அக்ஷம் சீர கிருஷ்ணாஜீனாம்பரம் பலமூலாசனோ தாந்தோ தாபசோ பிரம்மச்சாரிணோ புத்திரோ தசரதாஸ்தாம் பிராதரோ ராமலக்ஷ்மணோ கந்தர்வராஜ பிரதிமோ பார்த்திவ வியஞ்சனோ. யாரால வந்ததுன்னா ராமரால வந்ததுன்னு சொல்லாமா, சொல்லல. இவ நேர சொல்லச்சு, புத்திரோ தசரதாஸ்தாம் பிராதரோ ராமலக்ஷ்மணவுன்னு இன்னார் மகன் இன்னார் பேருன்னு ராமன் லக்ஷ்மணன் பேரு தசரதருடைய பிள்ளைன்னு சொல்லலாமா, சொல்லல. இவள் பெண்ணா இருக்கா, இவள் மனசுல மொத்த மொத்தம் இருந்துட்டு இருக்கிறது காமம் தான். அந்த காமம் என்ன பண்றதுன்னா இவளுடைய அழகதான் சொல்றது. தருணவு என்று சொல்றாளாம், இவெல்லாம் ரொம்ப வடிவழகை இட்டு நல்ல யுவாவாக இருந்திருக்கிறவா அப்படின்னு சொல்லி சொல்றாராம். இன்னொன்னு, பெருமாளுடைய ஒரு திவ்யமங்கல விக்கிரகம் அனுகூலராக இருந்தாலும் சரி பிரதிகூலமாக இருந்தாலும் சரி, அந்த பிரதிகூல விஷயத்திலயும் கூட இவ அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய சேவை எப்படி இருக்கோ இருக்கிறது தான் பண்ண சொல்லுவேன் தவிர அவன் நன்னாலேன்றத சொல்ல முடியாது. அப்படி பண்றது மூணாவது விஷயம் சொல்லணும். இவை எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, ரூபாணி விசித்திய தீரா நாமானி கிருத்வா ஜெவதனியதாஸ்தே உபனிஷத்துல சொல்ற மாதிரி பெருமாளுடைய ரூபம் இருந்திருக்க அதுதான் முதல் முதல்ல வந்தது. அந்த ரூபம் நமக்கு அப்படியே ஆகர்ஷிக்கிற மாதிரி இருக்கிறதுனாலதான் சொல்ற என்று சொன்னேன். இன்னொன்னு மூணாவது விஷயம் தருணம் சொல்றது, அதாவது கோபத்துல இருக்கிறவா, தூங்கத்துல இருக்கிறவா, பைத்தியமா இருக்கிறவா எல்லாம் என்ன உண்மையோ உண்மையோ அப்படியே சொல்லிடுவா. கோபம் வந்துருத்தோம்னா ஒளரி கொட்டிடுவான்னு சொல்றாள, அந்த மாதிரி இவளிடத்துல அவமானப்பட்டு கோபத்துல போறவளா இருக்கிறதுனால அந்த ராவண பத்தி சொல்லச்சு இயல்பா எப்படி ராமர் இருக்காரோ அவர் தான் சொல்லி சொல்றாராம். அது ஒண்ணு. இங்க மூணு விஷயத்த சொல்ற, பெருமாளை பார்த்த உடனே காம மோகிதையாக இருக்கிறபடினால இந்திரனுக்கு சமமான அவதாரத்தை அழகா இருந்திருக்காருன்னு அந்த ஒரு நிலைப்பாட சொல்லி சொல்றார். ரெண்டு, இவளுடைய தன்னுடைய பரிபவத்தினால இவளை பார்த்து சொல்ற கோயமேவும் மகாவீரியான்னு அவன் தெரியணும்ன்றதுனால அந்த கரணுக்கு சொல்றதுக்காக இவ பலமூலத்தை என்ன கரனை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற மகர்ஷிகள் எல்லாம் சாட்டுன்னு இருக்கவன், இவெல்லாம் மகர்ஷி ரூபத்துல இருந்திருக்க முனிவேஷ தரவுன்னு சொல்றபடினால அவளுடைய எளிமையும் சொல்ற. மூணாவது என்ன சொல்ற அப்படின்னா, அவள் இவாளுக்கு வந்து இவாள் எதிர யாருமே எதிர நிக்கிறதுக்கு சக்தி இல்ல, மகா எவ்வளவு பெரிய சந்தையில் இருந்தாலும் அவளுடைய வீரியத்தையும் சொன்னதாகணும். இது மூணையும் சொல்றதுக்காக தான் இந்த இடத்துல தருணவு அப்படின்னு மூணு ஆகாரத்தையும் சொல்ற இந்த இடத்துல. தருணம் ரூபசம்பன்னோ சுகுமாரோ மகாபலோ புண்டரீக விசாலாட்சோ சேர கிருஷ்ணாஜினாம்பரோ. தருணம் ஏற்கனவே தசரத சக்கரவர்த்தி சொன்னவர், யுவா குமாரகான்னு சொல்லி இவருடைய அழகில ஈடுபட்டு சொன்னவர், அப்பேற்பட்டவர் அவர் தருணனாக இருந்திருக்கார். அது பரமாத்மா இருந்திருக்கார், ராட்சசியா இருந்தா கூட இவர் பரமாத்மான்னு சூர்பனுக்கு தெரிஞ்சுக்கிறார். மண்டோதரி ராட்சசியா இருந்தா கூட தமச பரமோ தாத்தா சங்க சக்கர கதாதரகான்னு சொல்லி இங்க வந்திருக்கிறது சாதாரண மனுஷன் இல்லப்பான்னு ராவணனுக்கு சொன்னவள், அந்த மாதிரி பெருமாள் தெரிஞ்சின்றவள். தருணம் அப்படின்னா இவள் பெருமாள் பக்கத்துல ஒரு இங்க தருணம்னு திவச்சனம் சொல்றாங்க. இவர் ராமரிடத்துலதான் இது பண்ணா, இவ ரெண்டு பேரையும் என்னத்துக்கு திவச்சனத்துல சொல்லணும்னாக்கா இவ ரெண்டு பேருக்கு அபேதம், அந்யோன்ய சதிருஷவு வீரம் ஆகட்டும் வீரியத்திலேயா இருக்கட்டும் ஒத்தருக்கு ஒத்தர் தோத்தவாள் இல்ல, ஆகையால இவா தருணவ் அப்படின்னு சொல்லி சொன்னார். ரூபசம்பன்னவ் சுகுமாரவ், அவ எப்படிப்பட்ட அழகோட இருந்திருக்க, கந்தர்ப்ப இவன் மன்மசன மாதிரி இருந்திருக்கவா என்று சொல்ற. ராம மன்மதரேன தாடிதா துஸ்வகேன ஹிருதயே நிசாச்சரி. ராம மன்மதரேன தாடிதா, அந்த ராமனாகிற மன்மத சரத்தனாலே அவள் பீடிக்கப்பட்டவளாக இருந்திருக்க, அவளால தாங்கிக்க முடியலையா தாடகையினால, அத சொன்ன. மகாபலம், ரெண்டு பேரும் பெரிய பலம். பலத்து என்னன்னா ராமஸ்து சீதையாசார்த்தம் விஜகார பகுன்று தூன்னு அப்படின்னு இருந்தவர், அவர் என்ன பண்ண அவருடைய திறமையின்னு பார்த்த உடனே அவர் வந்து பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தவர். அவருடைய அத்தியவசாயத்தை சொல்ற. அது மாத்திரமில்ல, சமுதாய சோபை அவயவ சோபைன்றது. தருணம் ரூபசம்பன்னம் மகாபலம்ன்ற வரைக்கும் சொன்னவாற சமுதாயமான சோபை, ஒவ்வொரு அங்கத்தினுடைய சோபையை காண்பிக்கணும். புண்டரீக விசாலாட்சம், சில பேர் மொத்தமா பார்த்தா நல்லா இருப்பா, ஒவ்வொன்னு கண்ணு மூக்கு காதுன்னு பார்த்தோம்னா நல்லா இருக்காது, அந்த மாதிரி இல்லையா. பெருமாள் மொத்தமா பார்த்தாலும் நல்லா இருக்கா, பிரத்யேகமா பார்த்தாலும் நல்லா இருக்காராம். புண்டரீக விசாலாட்சம், தாமரப்பூ போன்ற திருக்கண்களை உடையவராக இருந்திருக்கார். இது எல்லாத்தையும் கண்ணு காமிச்சு கொடுக்கறது, பெருமாள் கண்ணு காமிச்சு கொடுக்கறது. புண்டரீக விசாலாட்சம் கப்யாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷிணி, உபனிஷத்து சொல்றது பெருமாளுக்கு சொல்லச்சே பரபிரம்மத்துக்கு தத்துவத்தை சொல்ல எப்படி இருக்கும் கண்ணுன்னா, கப்யாசம் புண்டரீகம் அன்றலர்ந்த தாமரை கம்பீராம் பஸ்வமுத்தோத சுமிருஷ்டநாள ரவிகர விகசித புண்டரீகதலாமலாயதே க்ஷணா என்று சொல்லும்படியாக இருந்திருக்கிறவர். ஆகையில அந்த புண்டரீகாட்சனாக சொல்ற, புண்டரீக விசாலாட்சம் புண்டரீக விசாலாட்சம், எல்லா உயிருக்கும் உயிரளிக்கிற தாமர புஷ்பம் இருக்க அது இவருடைய கண்ணுக்கு ஒரு திருஷ்டாந்தமா சொல்ல முடியுமான்னு சந்தேகமா இருந்திருக்கான். புண்டரீகம் சிதாம்போஜன் சொல்லிட்டு வெண்தாமரை போல கண்ணை உடையவராக இருக்கேன்னு ஒரு அர்த்தம் சொல்லிக்கலாம். நீண்ட பெரிய வாயகங்கள் மிளிர்ந்து செவ்வரியோடி, நீண்டவ பெரிய வாயகங்கள் என்னை பேதமை செய்தனவே. ஆழ்வார் மங்களாசாசனம், ஆழ்வாருக்கே பண்றதுன்னா இவளோட ஒரு ராட்சசி இவளுக்கு கேட்கணுமா, புண்டரீக விசாலா அற்றம் சீர கிருஷ்ணாஜினாம்பரம். அது இயல்பான அழகு, ஒப்பனையினாலையும் ஒரு அழகு இருந்திருக்கு. அவர் ஒட்டின்ற அந்த மரவுரியினாலையும் அழகா இருந்திருக்கான். சீர கிருஷ்ணாஜினாம்பரம் இப்படி அந்த ராமனை பத்தி சொல்ற. அப்ப அந்த ராமன் இங்க இருந்திருக்கான், அவனாலதான் எனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்தது அப்படின்னா, சரி என்ன பண்றதுன்னு என்ன பண்ணா, ஒரு ஒரு முதல்ல ஒரு நாலஞ்சு ஆளை ராட்சச ஆளை அனுப்பிச்சு வைக்கிறான். அனுப்பிச்சு வச்சு அவன் போய் அந்த ராவனை அடிச்சுட்டுவாங்கடா அப்படின்னு சொல்லி சொல்றான். அங்க போனா அவள் எல்லாம் வதம் பண்ணிடுற. வதம் பண்ண பிற்பாடு மறுபடியும் வந்திருக்கான். அதுக்கப்புறமா இவ சூர்பனகையினுடைய சூர்பனக்கு சொல்ற வார்த்தை கரதூஷணம் மீதி இதுக்கெல்லாம் நாளைய உபன்யாசத்துல பார்க்கலாம். ஸ்வஸ்தி பிரஜாப்யா பரிபாலயந்தான் ந்யாயேன மார்க்கேண மஹி மஹிஷா கோபிராமணேப்யா சுபமஸ்து நித்யம் லோகா ஸமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.